الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே இங்கிருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எமது வாழ்வில் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை சரியான முறையிலே புரிந்து செயலாற்றுவது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இஸ்லாத்தை பல கோணங்களிலே உலகில் மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான இஸ்லாத்தை அந்த சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தார்களோ, அந்த சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் இருந்து கற்று எவ்வாறு செயலாற்றினார்களோ, அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மிக அரிதாக இருக்கின்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே மேலான சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்றால் என்ன என்பதையும் இஸ்லாத்துக்கு மாசுபடுத்தக்கூடிய, இஸ்லாத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இஸ்லாமிய நடவடிக்கைகள் என்ன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல் குர்ஆன் வேதமும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு படித்து கொடுத்த, தாங்கள் செயலாற்றிய அந்த வாழ்க்கை முறையாக இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு மாத்திரம்தான் இஸ்லாமாக இருக்க முடியும். இந்த இரண்டையும் எவ்வாறு நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எங்களுக்கு காட்டி தந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். மேலான சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாத்தை நாங்கள் இன்று ஒரு சம்பிரதாயமாக, சமூகம் எவ்வாறு இஸ்லாத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதுதான் இஸ்லாம் என்ற ஒரு சிந்தனை போக்கோடு எமது வாழ்வை ஓட்டிக்கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், அந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும், அதுதான் எனக்கு நேரான வழி, அதன் மூலம்தான் எனக்கு வெற்றி இருக்கிறது என்ற சிந்தனை போக்கு இன்று அதிகமானவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய சரியான வாழ்க்கை திட்டத்துக்கு மாசுபடுத்தக்கூடிய, இந்த இஸ்லாத்தை நாங்கள் வேறொரு கோணத்திலே மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை சமூகத்திலே பார்ப்பதாக இருந்தால் அதற்குத்தான் பெயர் பித்அத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பித்அத் என்று சொல்லிவிட்டால் சில சகோதர சகோதரிகள், அது எங்களுக்கு அவசியமற்றது, இது ஒரு நவீன காலத்திலே சிலர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று அதை கருதி கொண்டு அந்த பித்அத்தான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பித்அத் என்று சொல்லிவிட்டால் அதை யார் கண்டிக்க சொன்னார்கள், அதற்கு எதிராக செயல்படுமாறு யார் தூண்டினார்கள்? அன்றைய சஹாபாக்களுடைய போக்கு அந்த விதத்தோடு எந்த அளவுக்கு அமைந்திருந்தது என்பதை நாங்கள் அறிந்தோம் என்றால், நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த விதத்தை தவிர்த்து கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அதிகமான உபதேசங்களை ஆரம்பிக்கின்ற பொழுதும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதிகமாக சொல்லுவார்கள், மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முல்லலா வமன் யுலில்ஹு ஃபலா ஹாதியலா. யாருக்கு அல்லாஹ் நேரான வழியை கொடுத்து விட்டானோ, நேரான வழியில் நடக்கின்ற பாக்கியத்தை யாருக்காவது அல்லாஹ் அருள்விட்டால், உலகத்திலே அவனை யாராலும் வழி தவற வைக்க முடியாது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவனை வழிகெடுக்க வேண்டும், அவனுடைய பாதையை மாற்றிவிட வேண்டும் என்று ஒருவனுக்கு அல்லாஹ் நாடிவிட்டால், உலகமே சேர்ந்தாலும் அவனுக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் இன்னொரு வார்த்தையை பார்க்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? வஹைருல் ஹதீசி கிதாபுல்லாஹ் வஹைருல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த வார்த்தை எது தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய வேதம் தான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு சிறந்த வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வழிகளிலே நேரான சிறந்த வழி, சிறந்த பாதை அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதை என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்ப அந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாதையிலே நாங்கள் நடை போடுகிறோமா? இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த நபி அவர்களுடைய பாதையிலே எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோமே என்றால், இன்று கேள்விக்குறியான நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், வஷர்ருல் உமூரி முஹதசாத்துஹா வகுல்ல முஹதசத்தின் பிதா. புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அத்தனை அம்சங்களும் அவைகள் அனைத்துமே கெட்ட விடயங்களாக இருக்கிறது, விடயங்களிலே மோசமானவைகளாக இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகுல்ல முஹதசத்தின் பிதா, புதியவைகள் நவீனமாக மார்க்கத்தின் பேரில் உருவாக்கப்படக்கூடிய அனைத்துமே இந்த நூதனமாக இருக்கிறது, விதிவத்தாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விதிவத்தை பற்றி, இந்த நூதனமான விடயங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் யாரும் அடுத்தவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று பேசுவார்களா? அடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை தடை செய்யும் நோக்கத்திலே பேசுவார்களா? இல்லை சகோதரர்களே. அவ்வாறு பேசிவிட்டால், யாராவது செய்யக்கூடிய நன்மையை தடுத்துவிட்டால், அந்த நன்மையிலே இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவனை விட அந்த தடுத்தவனுக்குத்தான் அதிகமான பாவம் இருக்கிறது என்பதை தடுக்கக்கூடிய ஒவ்வொருவருமே புரிந்திருப்பார்கள். எனவே யாரும் அவ்வா அந்த நோக்கத்திலே செயல்பட மாட்டார்கள். சத்தியத்தை சமூகத்திலே சொல்ல வேண்டும், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த அந்த மார்க்கத்தை முழுமையாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுன்னாது, இந்த பிதுஆது, குர்ஆன் என்றால் என்னது, ஹதீஸ் என்றால் என்னது, இவ்வாறு சமூகத்திலே செயல்பட வேண்டிய, தடுக்க வேண்டிய விடயங்களே மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்றைய சஹாபாக்கள் இந்த விதத்துடைய விடயங்களை தங்களுக்கு வரக்கூடிய பாரி ஒரு ஆபத்தாக கருதினார்கள். விதத்தான எந்த விடத்திலையும் ஈடுபட்டு எங்களுடைய நன்மைகளை அழித்துவிடக்கூடாது என்று விரும்பினார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் இன்றும் மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே இந்த சுன்னாவையும் பிதாவையும் பிரித்து போதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவற்றை நாங்கள் தெளிவாக புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் சரியான முறையிலே, இந்த பிதாவையும் சுன்னாவையும் எவ்வாறு நாங்கள் பிரித்தறிவது, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிதத்துகள் என்ன, எவைகள் சுன்னா, எவைகள் எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளிலே நாங்கள் இந்த இடத்திலே பார்ப்போம். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டி அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியத்தை தருவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.